நாங்க கள்ளத்துல குதிக்க பின்னால கதை செவ கோட்டையதான் பிடிக்க யோ நாங்க மாசா வந்து இறங்க பட்டி தட்டி பட எல்லாமே கிளம்ப பட வீர கரிகால குருதி இல்ல மதையான ஒரு சத்தம் பல யுத்தம் நம்ம ரத்தம் கடல்ல சோரா ஏற எல்லாத்தையும் உன்ன வந்தண்ணா எம் பசி அடங்காது செம கொல்ல வெர்ரி ப்ரோ நான் ஸ்கிராச்சில் இருந்து தொடங்கினேன் நான் என்ன நம்பி தாண்டா இறங்கினேன் என் குரல் ஒரு நாள் இங்கே ஒழிக்குமே அப்போ வளர்ந்தவன் காதில் வெடிக்குமே கலத்தில் குதிப்போம் கலத்தில் குதிப்போம் கலத்தில் குதிப்போம் வேற மாதிரி வெட்டிப்போம் கலத்தில் குதிப்போம் கலத்தில் குதிப்போம் புது யுகம் படைப்போம் நம்ம கொட்டி பறக்கும் கடைசி வரைக்கும் இருக்கும் இலக்கு அடையும் வரையில் உறக்கம் எதுக்கு இறங்கி படைய கலப்பு உடையும் தடைகள் விடியும் கிழக்கு டைகர் மியூசிக் யாரு கதிரவன் பாரு வாவுல யாடு தோல்வி வெற்றிய மாறும் பொறுத்தது காணும் போராடி வாழு ஆட்டம் போட்டு ஆட்டம் போடு நண்பா நம்ம காலம் இந்த செகண்ட் தான் நாளை என்ன ஆகும் என்று தெரிஞ்சா இன்றைக்கு சிரிப்பது கஷ்டம் தான் நாங்க ஒன்று மீது பார்க்கல இப்ப வர மாதிரி பிரிக்கிறோம் சாங்குல உள்ள வந்து நீயும் பாருல இது ஒரிஜினல் சொல்லி சாளு களத்துல குதிப்போம் களத்துல குதிப்போம் களத்துல குதிப்போம் வர மாதிரி படிப்போம் களத்துல குதிப்போம் களத்துல குதிப்போம் புது யுகம் படைப்போம் நம்ம கொட்டி பறக்கும் கடைசி வரைக்கும்